நல்லவன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் மறைத்தவனில்லை ஊருக்கு தீமை செய்தவனில்லை உள்ளம் சொன்னதை மறைத்தவனில்லை ஊருக்கு தீமை செய்தவனில்லை வல்லவன் ஆயினும் நல்லவன் வல்லவன் ஆயினும் நல்லவன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் என் கண்ணை நானே கண்டேன் அதில் என்னை நானே கண்டேன் என் கண்ணை நானே கண்டேன் அதில் என்னை நானே கண்டேன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் கொல்ல வேண்டும் தூய உள்ளம் வேண்டும் என்றும் சேவை செய்ய வேண்டும் தூய உள்ளம் வேண்டும் என்றும் சேவை செய்ய வேண்டும் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன்